தானே இளநெஞ்சில் நின்னாயே, உசுக்கோட சுற்றம் என்று சொல்லாம சொன்னாயே. எனத்தை மோடி மேல நீ குத்தி வேலையார, ஒரு நேரம் கால வந்திருச்சு இன்னும் இந்த ஜாட. நெஞ்சுக்குள்ள நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கேத, உச்சந்தான உள்ளக்குள்ள ஏதேதோ பேச. எனக்காக வந்தவனே இளநெஞ்சில் நின்னாயே, உசுக்கோட சுற்றம் என்று சொல்லாம சொன்னாயே. எனத்தை மோடி மேல நீ குத்தி வேலையார, ஒரு நேரம் கால வந்திருச்சு இன்னும் இந்த ஜாட. அக்கரையில் கொண்டு சேர்த்தாயே, பட்டம்பூச்சி நான் என்றால் எட்ட திசை நீயே. எந்த பக்கம் போனால் என்ன நீதானிப்பாயே, மிட்டி வாங்கி தர சொல்லி குட்டி வீர கூப்பாட. பட்டு சேல பல நூறு பழ கிடக்கு பக்கத்துல, நான் தாங்க பட்ட பாய் வாங்க. நித்தோ நித்தோ நான் போகுது, ஏலத்தி மோடி மேல நீ குத்தி விளையாட. நீதாண்டி கேட்கணும், எந்திரி. இன்னைக்கு என்னன்னு உங்க அப்பா கிட்ட உறுதியா கேட்டு. அப்பா, பத்திரையெல்லாம் அடிச்சாச்சா? அவர் நீங்க பாக்க கொண்டு வரட்டான்னு கேட்டாரு. கொஞ்சம் குழப்பமா இருக்குமா, இன்னும் ரெண்டு நாள் ஆகட்டும் சொல்றேன். சொல்லுங்க. தாண்டி வந்து பக்கம் நிப்பாயே, பட்ட பாதல் என்றாலும் வித்தம் தலை கேறும். என்னை சேர்ந்து ஏதோ ஏதோ பேச வைப்பாயே, பத்துத்தால பாம்பாத அத்துமீரோயே. உசுக்கோட சுற்றம் என்று சொல்லாம சொன்னாயே. எனக்கு மூடி மேல நீ குத்தி வேலையோட ஒரு